శ్రీ గురుభ్యో నమః. శుక్లాంబరధరం విష్ణుం శశివర్ణం చతుర్భుజం ప్రసన్నవదనం ధ్యాయేత్ సర్వవిఘ్నోపశాంతయే వాగీషాధ్యాసు మనసః సర్వార్థానాం ఉపక్రమే యం నత్వా కృతకృత్యా స్యుః తం నమామి గజాననం. గురుర్బ్రహ్మా గురుర్విష్ణుః గురుర్దేవో మహేశ్వరః గురుస్సాక్షాత్ పరం బ్రహ్మ తస్మై శ్రీ గురవే నమః. అఖండమండలాకారం వ్యాప్తం యేన చరాచరం తత్పదం దర్శితం యేన తస్మై శ్రీ గురవే నమః. దోర్భిర్యుక్తా చతుర్భిస్ఫటికమణిమయీ వక్షమాలాం దధానా హస్తేనైకేన పద్మం సితమపి చషుకం పుస్తకం చాపరేణ భాసాకుందేంద్రశంఖస్ఫటికమణి నిభా భాసమానా సమానా సా మే వాగ్దేవదేయం నివసతోదనే సర్వదా సుప్రసన్నా. కూజంతం రామ రామేతి మధురం మధురాక్షరం ఆరుహ్య కవితా శాఖా వందే వాల్మీకి కోకిలం యః పిబంధతతం రామచరితామృత సాగరం అతృప్తస్థం ముని వందే ప్రాచేత సమకల్మషం గోష్పదీకృత వారీషం మషకీకృత రాక్షసం రామాయణ మహామాలా రత్నం వందే అనిలాత్మజం అంజనానందనం వీరం జానకీ శోకనాశనం కపీశమక్షహంతారం వందే లంకాభయంకరం ఉల్లంఘ్య సింధో సలిలం సలీలం యశోకవన్యం జనకాత్మజాయాః ఆదాయ తేనైవ దదాహలంకాం నమామి తం ప్రాంజలిరాంజనేయం. ఆంజనేయమది పాటలాననం కాంజనాద్రికమనీయ విగ్రహం పారిజాతతరుమూలవాసినం భావయామి పవమాననందనం. యత్ర యత్ర రఘునాథకీర్తనం తత్ర తత్ర కృతమస్తకాంజలిం బాష్పవారి పరిపూర్ణలోచనం మారుతిం నమత రాక్షసాంతకం మనోజవం మారుతతుల్యవేగం జితేంద్రియం బుద్ధిమతాం వరిష్టం వాతాత్మజం వానరయూథముఖ్యం శ్రీరామదూతం శిరసా నమామి. వైదేహీ సహితం సురద్రుమతలే హైమే మహామండపే మధ్యే పుష్పగమాసనే మణిమయే వీరాసనే సంస్థితం. అగ్రే వాచ యది ప్రభంజన సుతే తత్వం మునిభ్యః పరం వ్యాఖ్యాంతం భరతాదిభిః పరివృతం రామం భజే శ్యామణం. వామే భూమిసుతాః పురస్తు హనుమాన్ పశ్చాత్ సుమిత్రాసుతః శత్రుఘ్నో భరతశ్చ పార్శ్వదళయోర్వాయువాదికోణేషు చ సుగ్రీవశ్చ విభీషణశ్చ యువరాట్ తారాసుతో జాంబవాన్ మధ్యే నీలసరోజ కోమలరుచిం రామం భజే శ్యామణం. రామం రామానుజం సీతాం భరతం భరతానుజం సుగ్రీవం వాయుసూనుం చ ప్రణమామి పునః పునః. నమోస్తు రామాయ స లక్ష్మణాయ దేవ్యై చ తస్యై జనకాత్మజాయై. నమోస్తు రుద్రేంద్రియమానిలేభ్యో నమోస్తు చంద్రార్కమరుద్గణేభ్యః. చరితం రఘునాథస్య శతకోటి ప్రవిస్తరం ఏకైకమక్షరం పుంసాం మహాపాతకనాశనం. వాల్మీకి గిరిసంభూత రామాంభో నిధి సంగత శ్రీమద్ రామాయణీ గంగా పునాతి భువనత్రయం. వాల్మీకేర్ముని సింహస్య కవితావనచారిణః శృణ్వన్ రామకథానాదం కోనయాతి పరాంజతిం. జానకీ కాంత స్మరణం జయ జయ రామ రామ ఆంజనేయ స్వామినః జయ. భగవానుడి కృపైనால వివాహ మహోత్సవం నన్నா అనుభవించோம். அதுக்கப்புறம் அவ எல்லாரும் கிளம்பி யாத்திரையா புறப்படுறா. நடுவுல பரசுராமரை சந்திக்கிறா. அந்த கட்டத்தை 74வது சர்க்கத்துல வால்மீகி பகவான் சொல்ற அத இன்னைக்கு அனுபவிக்கலாம். அதராத்ரியாம் வ்யதீதாயாம் விஸ்வாமித்ரோ மகாமுனி அபிருஷ்ட்வா தௌசராஜானோ ஜகாமோத்தர பர்வதம் ஆஷீர்பிஹி பூரயித்வாச்ச குமாராம்ஷ்ச ச ராகவான். அந்த விஸ்வாமித்ர மகாமுனிவர் அன்னைக்கு ராத்திரி அவாகூடே இருந்து எல்லாரும் சந்தோஷமாக கழிந்தார்கள். ராஜகுமாரர்களான ராகவர்களை ஆஷீர்பிஹி நான் ஆசீர்வாதம் பண்ற சௌக்கியமா இருங்கோப்பா அப்படின்னு விஸ்வாமித்ர முனிவர் அந்த மங்கள தம்பதிகளை ஆசீர்வாதம் பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, அந்த ரெண்டு ராஜாக்கள்கிட்டயும் நான் போயிட்டு வரேன். யார் ரெண்டு ராஜா? தசரத மகாராஜா, ஜனக மகாராஜா. இவ ரெண்டு பேரையும் பார்த்துட்டு நான் கல்யாணம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி. ஏன்னா விஸ்வாமித்ர விஸ்வாமித்திரர் இங்க வந்து ராமரையும் லட்சுமணரையும் அழைச்சிட்டு வந்த நோக்கம் என்னவோவோ யாகமும் நிறைவேற்றது, மேலும் சீதாராம கல்யாணமும் மங்களகரமா பூர்த்தியாச்சு. அதுக்கப்புறம் இங்க என்ன நம்மளுக்கு அப்படின்னு சொல்லி விஸ்வாமித்திர முனிவர் அவளை எல்லாம் ஆசீர்வாதம் பண்ணி நான் போயிட்டு வரேன் என்று சொல்லி அப்ரிஷ்வாச உத்தர பர்வதம் ஜெகாங்க, உத்தர பர்வதம் ஹிமாலயன் பர்வதத்தினுடைய உத்தர பாகத்துல போய் எழுந்து அருளினார் என்று சொல்லி விஸ்வாமித்திர முனிவர் திருப்பி கிளம்பி போனார். விஸ்வாமித்ரே கதே தஸ்மின் ராஜா சஜகதீபதி அயோத்யாதிபதி ஸ்ரீமான் வைதேகம் நிதிலாதிபம் அபிருஷ்டாச ஜகம் மாதுஹு ஜகாமாஷு ராஜா தசரத புரி. அந்த விஸ்வாமித்திர முனிவர் போனதுக்கு அப்புறம் உடனே சக்கரவர்த்தியும் அயோத்தியாக்கு அதிபனுமான ஸ்ரீமான் ஆன ஸ்ரீ தசரத மகாராஜா ராஜா இல்லவா அவருக்கு ராஜ்யபிரணம் எல்லாம் உண்டே இங்கே இருந்தா எப்படி அப்படின்னு சொல்லி அவரும் நிதிலாதிபதியான ஜனக மகாராஜாட்ட நாங்கள் கிளம்புறோம் போயிட்டு வரோம் என்று சொல்ல அதர்ஷ்டுவா யாத்திரை சொல்லி அவரை சம்மதம் வாங்கிட்டு புரியும் ஜெகாம அவருடைய புரிக்கு புறப்பட்டார் தசரத மகாராஜா. கச்சந்தம் து ராஜானாம் அன்ப கச்சன்னதாதிப ஜனக மகாராஜா அப்படியே போயிட்டு வாங்கோ என்று வழி அனுப்புறார். வழி அனுப்புறாருனா அந்த தசரத மகாராஜா கூடயே கொஞ்ச தூரம் அவரும் நடந்தே போறார். அதை வழி அனுப்புறது நம்ம பொதுவா ஆத்துல இருந்து சரி டாட்டா பைபா சொல்லி ஆத்துல இருந்து அனுப்பிடுவோம், பின்னாடி வர போக மாட்டோம். இங்க ஜனக மகாராஜா தசரத மகாராஜா கூடயே கொஞ்ச தூரம் அனுயாத்திரை பண்ணினார். அத ராஜா விதேனானாம் ததௌ கன்யாதனம் பஹூம் கவாம் சதசஹஸ்ராணி பஹூனி மிதிலாதிபஹ கம்பளானாம் ச முக்யானாம் க்ஷௌமகோட்யம்பராணி ச. அப்போ அந்த சமயம் விதேக மகாராஜா மிதிலாதிபன் ஜனக மகாராஜா என்ன பண்றார், கவா முக்கியானாம் பசுக்கள்லயே, கவாம்னா பசுக்கள், பசுக்கள்லயே ரொம்ப முக்கியமான ரொம்ப உத்தமங்களான கம்பளானாம் சால்வைகளோட இருக்கக்கூடிய நிறைய பகுனி சத சஹசிராணி சொல்றான், நிறைய லட்சங்களையும் இது உத்தமமான பசுக்களை ஒரு நிறைய லட்சங்கள் பினியோ க்ஷௌம கோட்யம்பராணிச்ச வெண்பட்டுக்கள் பிணவற்ற அனைவதி வஸ்திரங்கள் எல்லாமா என்ன பண்ற கன்யாதனம், கன்யாக்கு பணமாக ஸ்திரீதனமாக நிறைய பகுததம் நிறைய கொடுத்தார். இதெல்லாம் சும்மா எடுத்து சொல்லியிருக்காம கொடுத்தார் வரது. அடுத்த ஸ்லோகத்துல சொல்றா ஹஸ்தேஸ்வரத பாதாசம் திவ்ய ரூபம் ஸ்வலங்கிருதம் ததௌ கன்யா பிதா தாசாம் தாசீத் ஆசமனுத்தமம். ஜனக மகாராஜா அந்த குழந்தைகளுடைய பிதா இல்லையோ அவர் வந்து திவ்ய ரூபமா இருக்கக்கூடிய நிறைய ஸ்வலங்கிருதம் அலங்காரம் பண்ணப்பட்ட ஹஸ்தி, ஹஸ்தினா யானை, அஸ்வம் குதிரை, ரதம் தேர், பாதாதம் காலாள், இதெல்லாத்தையும் மட்டும் தாசி தாசம் தாசிகளையும் வேலைக்காரிகளையும் கொடுத்தார் அவருக்கு. ஹிரண்யஸ்ய சுவர்ணஸ்ய முக்தானாம் வித்ருமஸ்ய ச ததௌ பரமசம்ஹ்ருஷ்டஹ கன்யாதனமனுத்தமம். அது மட்டுமா கொடுத்தார், யானை குதிரை தேர் காலாள் தாசிகள் வேலைக்காரி எல்லாரையும் கொடுக்கிறார் ஜனக மகாராஜா கன்யாதனமாக. ஹிரண்யஸ்ய வெள்ளிய கொடுக்கிறாளாம், சுவர்ணஸ்ய முக்தானாம் முத்து, வித்ருமஸ்ய பவிழம் போன்ற பல பல மதிப்பு, அதனுடைய மதிப்பு இத்தனைதான் அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய பல விஷயங்கள் விலையோறின விஷயங்கள் ஸ்திரீதனமாக கன்யாதனமாக அத்தி சந்தோஷத்தோட பரம சந்திருஷ்டா ரொம்ப சந்தோஷத்தோட ததவு கொடுத்தார். இப்ப இங்க வந்து கேள்வி வரும், ஸ்திரீதனம் சரியா தப்பா அப்படின்னு. இது வந்து நிர்பந்தம் பண்ணி கொடுக்கறது தப்புதான் இல்லவா. இப்போ தசரத மகாராஜா தந்தே ஆவணம் அப்படின்னு கேக்குறாருன்னா அது ஸ்திரீதனம் தப்புதான், அல்லவா அது கட்டாயத்துக்கு அடிப்படையா கொடுக்கறது. இது அப்படி கிடையாது, ஜனக மகாராஜா மகாராஜாவும் ரொம்ப தனவான், அது மட்டுமல்ல அவருக்கு சந்தோஷத்தால தானாகவே அவருக்கு குழந்தைக்காக இது கட்டும் அப்படிங்கிற மாதிரி இங்க வந்து தசரத மகாராஜா கிட்ட கம்மியான ஜனக மகாராஜா ஒப்பான மாதிரிதான் தசரத மகாராஜாக்கு. ஆனா ஜனக மகாராஜாவுடைய சந்தோஷத்துக்காக தசரத மகாராஜாக்கு கொடுக்கறான் குழந்தைகளுக்காக. இத்தனை சந்தோஷமான பல பல விதங்கள் விலையேறின விஷயங்கள் பொருட்கள் எல்லாம் கொடுத்து சந்தோஷப்படுத்துகிறா பட்டுகிறா. தத்வா பூதனம் ராஜா சமனுஜ்ஞாய பார்த்திவம் சம்பூஜ்ய மங்களாய் ஸ்ரீபிஹி குமாரான் ரகுநந்தனான் பிரவிவேஷஸ்வ நிலையம் மிதிலாம் மிதிலேஸ்வரஹ. மிதிலேஸ்வரஹ ராஜா, மிதிலேஸ்வரனான ஜனக மகாராஜா நிறைய பகுதனம் நிறைய பணத்தை தனத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்திவம், பார்த்திவம்னா யாரு, தசரத சக்கரவர்த்தி இங்க அழகா பார்த்திவம் அப்படிங்கிற வார்த்தையில கூப்பிடுறார். பார்த்திவம் சமனுஜ்ஞாப்ய, ஒரு சமனுஜ்ஞாப்யனா நான் உத்தரவு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி குமாரான் ரகுநந்தனான் ராஜகுமாரர்களை ரகுநந்தனர்களை எல்லாரையும் மங்களாசீர்வீன் மங்களமான ஆசீர்வசனத்தால ஆசீர்வாதம் பண்ணினதுக்கு அப்புறம் பிறகு தன்னுடைய ஸ்வவாசத்தை ஸ்வவாசம் இங்க மிதிலை தானே, மிதிலாக்கு திருப்பி போனமே இல்லையோ, அயோத்தியாக்கு போனா சரியாயிடுமா, மிதிலா ராஜா அல்லவோ, அதனால தன்னுடைய ஸ்வவாசஸ்தனமான மிதிலாக்கு திருப்பி எழுந்தருளினார். அதாவது இத்தரையும் கொடுத்துட்டு அந்த ரகுநந்தர்களை ராஜகுமாரர்களை எல்லாரையும் ஆசீர்வாதம் மங்களம் ஆன வார்த்தைகளால ஆசீர்வாதம் பண்ணினதுக்கு பிறகு அவர் தன்னுடைய ராஜ்யத்துக்கு எழுந்தருளினார் உத்தரவு வாங்கிட்டு. இப்போ வசிஷ்ட முனிவரும் திருப்பி கிளம்பியாச்சு ஹிமாலயத்துக்கு, ஜனக மகாராஜாவும் திருப்பி உத்தரவு வாங்கினார். அதுக்கப்புறம் தஸ்மின் பிரவிஷ்டே நகரம் ஜனகே ஜகதீபதி ராஜாப்பயோத்யாதிபதி சகபுத்திரைர் மகாத்மபிஹ ரிஷீன் சர்வான் புரஸ்கிருத்ய ஜகாம சபலானுக. தஸ்மின் ஜனகே, அந்த ஜனக மகாராஜா நகரத்துல போனதுக்கு அப்புறம் சேனைகள் அனுஜரர்கள் கூடினவர்களான சக்கரவர்த்தி பலானுக, நிறைய பேர் கொடுத்துருக்காளே இல்லையோ, சேனைகள் எல்லாம் கல்யாணத்துக்கு வந்திருக்கா, அவ எல்லாரையும் சேர்த்தாப்புல சேர்த்துண்டு அயோத்தியாதிபதி, அயோத்தியாதிபதியான அந்த ராஜா எல்லாருமா சேனைகள் அனுஜரர்கள் எல்லாருமா மகாத்மாக்களான புத்திரர்கள் ரிஷிகள் எல்லாரும் வரா. மகாத்மபிகி புத்திரைகி சக ரிஷின் சர்வான் அபி புரஸ்கிருத்திய, எல்லாரையும் முன்னாடி வச்சுண்டு அவர் யாத்திரை புறப்பட்டார், அயோத்தியா ராஜ்யத்துக்கு யாத்திரை புறப்பட்டார். வாகினீம் மகதீம் கர்ஷன் கீர்த்திமாம்ஸ்ரயயோ ததா ததா கீர்த்திமான் மகதீம். அப்போ கீர்த்திமானான அவருக்கு அந்த வாகினீம்ச கர்ஷன் யயோ, பெரிய சேனை அல்லவோ, பெரிய ஆர்மி ஆட்டமா இருக்கு, பல லட்சங்கள் ஜனங்கள் இருக்கலாம், அவளை எல்லாம் நெய்ச்சண்டு கர்ஷன் அப்படின்னா அவளை எல்லாம் ஒழுங்கா அந்த ரீதியில அவளை எல்லாம் லீடரா இருந்துட்டு வழிகாட்டியா இருந்தார். கச்சந்தம் தம் நரவியாக்ரம் சரஷி சங்கம் சராகவம் கோராஸ்ம பக்ஷினோ வாச வியாகரந்தி ததஸ்ததஹ சரஷி சங்கம். சரிஷி அப்படின்னா ரிஷிமார்கள் கூட, சராகவம் ராகவர்களை கூட எல்லாருமா சந்தோஷமாக போயிட்டு இருந்தார்கள். அந்த சமயம் என்னாச்சு, பக்ஷினஹா கோராஹ வாசக, பட்சிகள் வந்து ஒரு அசுப சூஜகமான மங்களகரமல்லா அமங்களகரமான ஒரு சத்தத்தை அந்த பக்கம் இந்த பக்கம் ததஹா ததஹா அங்க இங்க அப்படின்னு அவ கத்த தொடங்கி விட்டா. பட்சிகள் எல்லாம் இப்படி எல்லாம் கத்துறது கேட்டா இன்னும் தப்பான ஒரு சூச்சனை அப்படின்னு தெரியறது, அசுப சூச்சனை ஆற்றமா இவளுக்கு தெரியறது. பௌமா செய்வ மிருகா சர்வே கச்சந்தி ஸ்ம பிரதட்சிணம், அது அந்த பட்சிகள் எல்லாம் எப்படி இருக்குன்னா சத்தத்தை போட்டு நேரா தானே பொதுவா பறக்கும், இது எப்படின்னா பூமியில் இருக்கக்கூடிய மிருகங்கள் எல்லாம் மிருகே சர்வே அங்க பட்சிகள் எல்லாம் சத்தம் போடுறத இந்த மிருகங்கள் எல்லாம் பிரதட்சிணமாக சுத்தரார்கள், எல்லாரும் ஒரு பிரதட்சிணா ஒரு ரவுண்ட் ஆட்டமா, அவ பிரதட்சிணம் ஏவ கச்சந்தி ஸ்ம, மிருகங்கள் எல்லாம் பிரதட்சிணம் பிரதட்சிணமாக நடந்துட்டு இருக்கு. தான் திருஷ்டுவா ராஜசார்தூலஹ வசிஷ்டம் பரியபிருச்சத, இதெல்லாம் பார்த்த உடனே தசரத மகாராஜாக்கு பக்குன்னு ஆயிடுத்து, ஏன்னா அசுபக சூஜகமான பட்சிகள் அங்க இங்க கூவின் இருக்கு. மேலும் இந்த மிருகங்கள் விபரீதமாக, அதாவது பொதுவா சாதாரணமாக நடக்கும், இது வட்டக்க வட்டக்க பிரதட்சிண மட்டமாவே சுத்தின்னு இருக்கே, இதெல்லாம் பார்த்ததும் பயந்து போய் ராஜசிரேஷ்டர் அந்த ஜனக மகாராஜா வசிஷ்ட முனிவரும் இருக்காரு இல்லவா, விஸ்வாமித்திரர் தான் ஹிமாலயத்துக்கு போனார், வசிஷ்ட முனிவர் இவருடைய குலகுரு இல்லையோ, வசிஷ்ட முனிவரும் வந்திருக்காரு. வசிஷ்ட முனிவரை நேர பார்த்துட்டு எப்பவும் ஒரு சந்தேகம்னா குருகிட்ட தானே கேட்டு நிவர்த்தி பண்ணிக்க வேண்டியது, அவளுக்கு தெரியாத விஷயமா என்ன? அப்போ அவள்கிட்ட கேக்குறார், வசிஷ்ட முனிவர்கிட்ட கேக்குறார், என்ன கேட்டார்? அசௌமியா பக்ஷினோ கோரா மிருகாஷ்சாபி பிரதக்ஷிணாஹ கிமிதம் ஹ்ருதயோத்கம்பி மனோ மம சசீததி. இந்த பக்ஷினஹாஜ அசௌமியாக, பக்ஷிகள் எல்லாம் அசௌமியமாக, பக்ஷிகள்னா இப்ப குயில் கூவித்து அப்படின்னா இன்பமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம், அசௌமியமா இருக்கு, அதாவது கர்ண கடோரமா இருக்குன்னு எடுத்துக்கலாம், காதுல கேட்க முடியாத மாதிரி பக்ஷிகள் எல்லாம் அசுபகரமாட்டமா கூவரதே. பின்னியோ மிருகாக அபி பிரதட்சிணாக, மிருகங்களும் பிரதட்சிணமா சுற்றா சுத்தின் இருக்கா, இதெல்லாம் பார்த்துட்டும் கேட்டுட்டும் மம மனஹச சீததி, என்னுடைய மனசு சீததி தளர்ந்து போயிடுறது, ஹிருதயோ கம்பி இதன் கிம், இப்படி சித்தத்தை ஹிருதயத்தை கம்பினா பயமுடுத்தன மாதிரி இந்த மாதிரி விஷயம் என்னது, இதம் கிம், இது என்னது அப்படின்னு கேக்குறா. ராஜ்யோ தசரதஸ்யைஹி தச்சுத்வா வாக்ய மகான்ஷி உவாச்ச மதுராம் வாணீம் ஸ்ரூயதாமஸ்யத் யத்ஃபலம் தசரதஸ்ய ராஜ்ஞஹ. தசரத ராஜாவுடைய இந்த வார்த்தையை கேட்டுட்டு மகர்ஷி சொல்றார், எப்படி சொல்றார்? மதுராம் வாணீம், சித்தம் குளிர்க்கும்படியாக சொல்றாராம். அஸ்ய பலம் யத் ஸ்ரூயதாம், இதனுடைய பலனை கேட்டுக்கோங்க. இப்படி ஒரு சம்பவம் காண்றதே காதால கேக்குறதுல இதனுடைய பலன் என்ன அப்படிங்கறது நான் சொல்றேன், நீங்க கேட்டுக்கோங்க என்று சொல்ல, உபஸ்திதம் பயம் கோரம் திவ்யம் பக்ஷி முகாச்சுதம் மிருகா பிரசமயந்தியேதே சந்தாபஸ்யஜதாம்யஜதாமயம். பட்சிகள் இப்படி வழி வழியாக சூச்சனம் பண்ணிட்டே, அது வந்து அசுபகரம் தான், அது என்னதுன்னா திவ்யம் உபஸ்திதம் கோரம் பயம், திவ்யம்னா தெய்வீகமான, பின் உபஸ்திதம் பக்கத்துல தெரியும்படியானது, அதாவது ரொம்ப டிலே கிடையாது உடனே சட்டுன்னு வரக்கூடியதும், கோரம் பயங்கரமானதும் ஆன ஒரு ஆபத்தை சொல்றது, இந்த பட்சிகள் கூவுறது ஆபத்தை தான் காட்டுறது, ஏதோ நம்மளுக்கு உடனடியா ஒரு ஆபத்து வரப்போறது அப்படின்னு பட்சிகள் காட்டுறது. ஆனா ஏதே மிருகாக பிரசமயந்தி அயம் சந்தாபா தியஜதாம், ஆனா இந்த மிருகங்கள் இப்படி பிரதட்சிணமா சொல்றதே, பிரதட்சிணமா போயிட்டு இருக்கேன், அது என்னன்னா அந்த ஆபத்து உங்களுக்கு போய்விட்டது ஒழிஞ்சு விடுத்து அப்படின்னு, பிரசமயந்தி அது சமணமாயிடுத்து அப்படின்னு மிருகங்கள் சூச்சனை பண்றது. சோ பட்சிகள் ஆபத்தை குறிக்கிறது, ஆனா அந்த ஆபத்து போயிடும், ஆபத்து போயாச்சு அப்படின்னு காட்டுறதுக்கு மிருகங்கள் பிரதட்சிணமா சுத்துறது. அதனால இதுல பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லையே, இப்ப மிருகங்கள் பிரதட்சிணமா பண்ணாம வெறும் பட்சிகள் மட்டும் அந்த சத்தத்தை, கோரமான சத்தத்தை, கர்ண கடோரமான சத்தத்தை புறப்படிச்சுட்டு இருந்தானா நம்மளுக்கு பயந்துக்கணும், ஆனா இந்த மிருகங்கள் எல்லாம் பிரதட்சிணம் பண்றதுனால அந்த ஆபத்தை ஒழிஞ்சுது அப்படின்னு சொல்றதே. அதனால அந்த சூச்சனை கிடைக்கிறதுனால சந்தாபகா தியஜதாம், உங்களுடைய துக்கத்தை மாற்றுங்கோ, இப்ப ஒரு பயம் வந்திருக்கே அந்த பயத்தை போக்குங்கோ, சந்தாபத்தை விடுங்கோ. தேஷாம் சம்வததாம் தத்ர வாசுஹு பிராதுர்பபூவ கம்பயன்மேதினீம் சர்வாம் சர்வ சபர்வதவனாம் மகான். இப்படி அவ பேசிண்டே இருக்கிறத தத்ர தேஷாம் சம்வததாம் அப்படியே பேசிட்டு இருக்கிறத என்னாச்சு, ச பர்வதவனாம் மேதினீம் சர்வாம் கம்பயன், கிரிகள், ச பர்வதம்னா கிரி காடுகள் அடக்கம் பூமி பூரா கம்பயன் பயமுடுத்துற மாதிரி குலுக்கிந்து ஒரு பெரிய மகான் வாயு, ஒரு பெரிய கொடுங்காற்று வந்துதாம், சுழலி காற்று வருதாம் பாருங்கோ, பிராதுர்பூவ உண்டாச்சு பாருங்கோ அப்படின்னு சொல்ற, பேசிட்டு பெரிய கொடுங்காற்று வந்தது அப்படின்னு பாக்குறோம். அதுக்கப்புறம் என்னாச்சு, தமசா சம்ருத சூரிய சர்வான பிரபபுர்திஷஹ பஸ்மநாசாபிருதம் சர்வம் சம்மூடமிவ தத்பலம். அந்த சமயத்துல தமசா சம்ருத சூரியஹ, சூரியஹ தமசா சம்ருதஹ, சூரியனா ஆதித்யன், தமசுனா இருட்டு, இருட்டை நீக்குபவர் தானே ஆதித்யன் என்று சொல்றோம். சூரியனா நம்ம இருட்டை நீக்கிறது. அதே மாதிரிதான் குருவும் இல்லவா, இப்ப இங்க வசிஷ்டரன் ஒரு குரு ஸ்தானத்துல தான் இருக்கார். குரு அப்படிங்கிறவர் இருட்டு, இருட்டை நீக்கிறவர் தான், இருட்டை நீக்கக்கூடிய வெளிச்சம் தான். அந்தகாரத்தை, அந்தகாரம் என்ன அந்தகாரம், விஞ்ஞானம் இல்லாம அறிவில்லாத அந்தகாரத்தை அறிவூட்டி பிரகாசப்படுத்துபவர் குரு. அப்போ அப்பேற்பட்ட ஆதித்யன் என்று இங்க சொல்றா. இருள் இருள் எல்லாம் நீக்க கூட ஆதித்யனே மறைஞ்சு விட்டாராம். இங்க சம்பிரதா அந்த கொடுங்காற்று வந்ததும் சூரியன் மறைஞ்சு விட்டார். திஷ சர்வாஹ பிரபபுன தத் பலம் சர்வம் சம்மூட்டம் இவ பஸ்மனா ஆவிரதம் ச. அப்போ ஆதித்யன் மறைஞ்சு விட்டார், இருட்டா எடுத்து அங்க திசா சர்வா திக்குகள் எல்லாம் சோபையற்றதாக எடுத்து, எந்த வெளிச்சமும் இல்லையே அல்லவா, இருட்டா இருக்கும், எந்த வெளிச்சமும் இல்லை, எந்த சோபையும் இல்லை. அதனாலேயே என்ன எடுத்து தத் பலம் சர்வம் சம்மூடம் இவ, அந்த சைன்யம் பூரா எத்தையோ பேர் வந்துட்டு இருக்கா அல்லவா அயோத்தியாவுக்கு புறப்பட்டாலே, அவ எல்லாரும் பார்த்துட்டு இருக்கா சம்மூடம் இவ, ஆச்சரியப்பட்டு அப்பா இது என்ன நடக்கிறது அப்படின்னு அப்படியே பார்த்துட்டு இருக்கா, ஸ்தம்பிச்சு நின்று இருக்கா. அவளுக்கெல்லாம் என்ன எடுத்து பஸ்மனா ஆபிரதம் ச, பஸ்மனான பொடி, பொடி படலங்கள் இருக்கும்லவோ அதெல்லாம் மூடப்பட்டதாக பவித்து. அப்ப அவளுக்கு யார் யாரையுமே பார்க்க முடியாது, இருட்டும் இருக்கும், எதுவும் நடக்காது. அப்ப இன்னும் ஒரு ஒரு குடும்பத்தில் சட்டுன்னு இதெல்லாம் வரத்தா நம்மளுக்கு பயம் ஏற்படாதா, அதே மாதிரி அவளுக்கும் பயம் ஏற்பட்டது. வசிஷ்டே ராஜா சசுதஸ்ததா இவ தத்ராசன் சர்வமன்யத்விசேதனம். வசிஷ்டஹாச அன்யே ரிஷயஹாச, வசிஷ்டரும் மத்த ரிஷிகளும், ரிஷிகள் இருக்கா, வசிஷ்டர் இருக்கா, பின புத்திரர்கள் ராமர் லக்ஷ்மணர் பரதர் சத்ருக்னர் இவா, பின ராஜா இவா, இவத்தனை பேர் தான் முழிச்சுட்டு இருந்தாளாம், போதத்தோட இருந்தாளாம். பாக்கி எல்லாருக்கும் மயங்கிவிட்டா விசேதனம், மயங்கி விழுந்துட்டாளாம். அவளுக்கெல்லாம் என்ன நடக்கிறது தெரியுமே, பயந்துச்சுன்னா அந்த ஒரு பயத்துல நம்ம மூர்ச்சியேற்று விழுந்துடுவோமே. அப்படி எல்லாரும் விழுந்துட்டா, ரிஷிகளும் வசிஷ்டரும் புத்திரர்களும் ராஜாவும் மட்டும்தான் அந்த சமயம் போதத்தோட இருந்தார். இப்பேற்பட்ட சுழலி காற்று வந்த சமயத்துல, இருட்டான சமயத்துல, அப்ப என்ன வர்றது, யார பாக்குறாளாம் அந்த சமயம், தஸ்மின் தமசி கோரே தூ பஸ்மச்சன்னேவ சாச்சமூ ததர்ஷ பீம சங்காஷம் ஜடாமண்டல தாரிணம் பார்கவம் ஜாமதக்ஞம் தம் ராஜவம்ச விமர்தனம் கைலாசமிவ துர்தர்ஷம் காலாக்னிமிவ துஸ்ஸஹம் ஜ்வலந்தமிவ தேஜோபிஹி துர்நிரீக்ஷம் ப்ருதக்ஜனை கந்தே சாசஜ்ய பரஷும் தனுர்வித்யுத் கணோபமம் ப்ரக்ருஹ்ய ஷரமுக்யம் ச த்ரிபுரக்ரம் யதாசிவம். அங்க யார பார்த்தாலாம், தஸ்மின் கோரே தமசி, அந்த பயங்கரமான ஒரு தமசி இருட்டுல சங்கடகரமான கட்டத்துல இவ எல்லாம் யார பாக்குறா, பஸ்மச்சன்னா இவ, பொடி படலங்களால மூடப்பட்டா இருக்கக்கூடிய சா சமூகு அந்த சைன்யத்தை, சைன்யத்திலேருந்து பீம சங்காஷம் பயங்கரமான ரூபி, பீம நாட்டு பெருஷா ரூபம், பெரிய ரூபம், இனியோ ஜடாமண்டல தாரிணம் தலையில ஜடமுடி தரிச்சவனும் ஜடமுடி வச்சிருந்தவனும் ராஜவம்ச விமர்தனம் க்ஷத்ரியகுலஜாதனம் இல்லவா, க்ஷத்ரியகுலத்திலிருந்து வந்தவர் கைலாசம் இவ துர்தர்ஷம், கைலாச மலை ஆட்டமா எல்லாரையும் அடக்கிறதுக்கு உண்டா, அடக்கும்படியான ஒரு சக்தி இருப்பவன் கைலாசம் இவ துர்தர்ஷம், யாராலையுமே அவரை வீழ்த்த முடியாது. அப்பேற்பட்ட ஒரு உருவமா, அவருடைய சக்தி அவரை பார்த்தாலே செலவாளெல்லாம் பார்த்தா அவருடைய என்ன கெப்பாசிட்டி எனர்ஜின்னு தெரிஞ்சுவிடுமே இல்லையோ. செலவாளெல்லாம் பார்த்த உடனே தெரிஞ்சிடும் இவருக்கு இதுதான் முடியும் இல்லைன்னா இவருக்கு இதை விட முடியும் அப்படின்னு நம்மளே ஜட்ஜ் பண்ணுவோமே. அதே மாதிரி இங்கேயும் ஜட்ஜ் பண்ணார் துருதர்ஷம் யாராலுமே அவரை போட்டு தோக்கடிக்கவே முடியாது. அப்பேற்பட்ட ஒரு திருடகாத்திரம் காலா அக்னிவர் எப்படி இருக்கார் பிரளய அக்னி மாட்டமா இருக்கார். சாதா அக்னியே நம்மளுக்கு கை வச்சா பொல்லறது இல்லவா, அந்த அக்னியே இந்த காட்டையே சுரிச்சு எல்லா இந்த காடை உள்பட இந்த பூமியை பூரா எரிக்கக்கூடிய சக்தி அக்னிக்கு உண்டு. கால அக்னி இல்லவா, கால அக்னி காலம் அப்படிங்கிற அக்னி பிரளய அக்னி ஆட்டமா இருக்கு. எல்லாத்தையும் சுட்டு பொறிக்கிற மாதிரி அப்பேற்பட்ட அக்னி ஆட்டமா துஸ்தகம் பக்கத்திலேயே போக முடியாது. அப்பேற்பட்ட தேஜோபிஹி தேஜ புஞ்சங்களால தேஜஸ் இப்படியெல்லாம் சொல்றோம் அக்னி ஆட்டமா கால அக்னி ஆட்டமா இருக்கு கைலாச மலையாட்டமா இருக்க அவரை யாராலையுமே தோக்கடிக்க முடியாது. சத்திரிய குலதித்த ஜாதன் தலையில ஜடாமுடி தரிஜவன் பயங்கர ரூபி இப்படியெல்லாம் சொன்னாலும் தேஜோபிஹி தேஜஸ் இருக்கு. சோ தேஜ புஞ்சங்களால ஜுவலந்தம் இவ ஜுலிக்க கூடினவர் அப்படின்னு சொல்ற பிரதர்ஜனை சாதாரண ஜனங்கள் எல்லாம் துர்நிரீஷம் சாதாரண ஜனங்களால எல்லாம் அவரை பார்க்கவே முடியாதான். துர்நிரீஷம் ஒன்னு ஜஸ்ட் ஒன்னு பாக்கறது கூட முடியாதவனும் ஸ்கந்தே அப்படியே மேல வந்து ஷோல்டர்ல பராசம்ச வெண்மழுவே வைத்திருக்கிறவர். இப்போ இந்த இந்த வார்த்தையை கேட்டப்பிள்ளையே தெரிஞ்சு கொடுத்து யாரு வந்திருக்காரு அப்படின்னு பரசம்ச அல்லவா பரசு வச்சுருக்கிறவ யாரு. அப்போ கந்தத்துல பரசு வச்சு வெண்மழுவை வைத்துண்டு வித்யுத் கணோபமம் மின்னல் ஆட்டமா தனுகூச்ச வில்லை எந்தினவர் சரமுக்கியம் சிரேஷ்டமான அம்பை எந்தினவர் கையில அந்த சிரேஷ்டமான அம்பை பிடிச்சுண்டு திரிபுரக்னம் சிவம் யதா திரிபுர சம்ஹாரகனான பரமசிவனை ஆட்டமா பரமேஸ்வரர் எப்படி இருப்பார் அப்படி ஜொலிக்கிறாரா. சாஸ்தா பரமசிவனே இறங்கி வந்துண்டா மாதிரி இருக்கான் அவரை பார்த்தா பரமசிவன் ஆட்டமா தம் பார்கவம் அந்த பிருகுவம்சாதன் பிருகுவம்சத்துல பிறந்தவராம் அவர் பிருகுவம்சாதனும் ஜாமதக்னியம் ஜமதக்னி அப்படிங்கிற முனிவருடைய சுத்தன் புத்திரனுமான யார பாக்கிறா ததர்ஷ அவ்வளவுதான் சொல்றான். யாருன்னு பேர் இந்த ஸ்லோகத்துல சொல்லவே இல்லை எங்கேயுமே. பரசுவ வச்சுட்டு இருக்கார் பிருகுவம்ச ஜாத்தனுமான ஜமதக்னி சுதனுமான ஒருத்தரை கண்டார் ததர்ஷ. அப்ப ஜாமதக்னா யாரு பரசுராமரை பார்த்தார். பரசுராமராக்கும் அங்க வந்து எழுந்த அருளி இருக்கார் இவெல்லாம் கண்ணை கொட்டி பார்த்துட்டு இருக்கா. இப்பேற்பட்ட இருட்டுல அக்னி ஆட்டமா ஜலிக்க கூட அந்த பரசுராமரை பார்த்தார். பரசுராம மகர்ஷியை பார்த்தார் மகர்ஷி அவர் அல்லவா அவரை பார்த்தார். தம் திருஷ்டா பீம சங்காசம் ஜுவலந்தமிவ பாவகம் வசிஷ்ட பிரமுகா சர்வே ஜபஹோம பராயணா சங்கதா முனய சர்வே சஞ்சஜல் பரதோமிதா கச்சித் பிதிருவதா மகர்ஷி சத்திரம் நோத்சாதயிஷ்யதி. பீம சங்காஷம் அப்படிங்கிற பயங்கரமான ரூபி பாவகம் இவ அக்னிய மாதிரி ஜுவலந்தம் ஜுவலிக்க கூடினதும் ஆன தம் திருஷ்டுவா அவரை பார்த்துட்டு பரசுராமரை பார்த்ததும் இவ எல்லாரும் என்ன பண்றா வசிஷ்ட முனிவர் போன்றவர்கள் எல்லாரும் ஜபம் ஹோமம் பராயணம் ஜபத்திலையும் ஹோமத்திலையும் கிருத்தியங்கள்ல நல்லா நிரத்தர்களான ரொம்ப நிஷ்டர்களான வசிஷ்ட மகர்ஷி போன்றவர்கள் எல்லாருமா சேர்ந்துட்டா ஒரு மீட்டிங் மாதிரி போடுறா. ஒன்னிச்சு கூடி அந்த சங்கதாக முனையா சங்கமாயி முனிவர்கள் எல்லாரும் என்ன பண்றா வாவா பேசிக்கிறா அவளுக்குள்ளேயே மிதஹா அதோ மிதஹா சஞ்சல்பா அவளுக்குள்ளேயே பேசிக்கிறா. என்னத்தினால அதோ அப்படிங்கிறா அதோனா இங்க அர்த்தமாவது சந்தேகத்தினால இந்த முனிவர்கள் வசிஷ்ட முனிவர்கள் எல்லாருமா சேர்ந்த சந்தேகத்தினால அவளுக்குள்ளே பேசிக்கிறா. என்ன பேசிக்கிறா பித்ருவதாமர்ஷீன் அப்பாவை கொன்ற காரணத்தினால உள்ளுக்குள்ள வைரத்தை வச்சிருந்து இந்த பரசுராமர் சத்திரம் க்ஷத்ரிய குலத்தையே உற்சாதயிஷ்யதீன கச்சித் சத்ரிய குலத்தையே அழிக்க போறாளா என்ன அப்படின்னு அவ பேசிக்கிறான். பரசுராமன் தெரிஞ்சு கொடுத்து முனிவர்களுக்கெல்லாம் அவ சட்டுன்னு எல்லாருமா சேர்ந்து பேசிக்கிறான். என்ன பேசினா, அப்பாவை கொன்றதுக்காக உள்ளேயே வைரத்தை வச்சுண்டு இந்த சத்திரிய குலத்தையே இல்லாம பண்ணணும் அப்படிங்கறதுக்காக வந்த எழுந்தருள் இருக்காரோ அப்படின்னு பேசிக்கிறார். ஒரு கேள்வி, சந்தேகம் வருது. அடுத்தது என்ன சந்தேகம்? பூர்வம் க்ஷத்ரவதம் கிருத்வா கதமன்யுர் கதஜ்வரஹ க்ஷத்ரஸ்யோத்சாதனம் பூயோ நகல்வஸ்ய சிகீர்ஷிதம். முன்னாடியே பூர்வம் க்ஷத்ரவதம், இவர் வந்து பரசுராமன் முன்னாடியே க்ஷத்ரியர்களை எல்லாம் வதம் பண்ணினதுக்கு அப்புறம் கதமன்யுஹு கோபம் சமித்தார், சமித்தது பரசுராமருக்கு. க்ஷத்ரியெல்லாம் வதம் பண்ணி கோபம் அடங்கித்து கத ஜ்வரஹா, ஜ்வரஹானா இங்க அர்த்தம் வைரம், வைரம் அழிந்தவனும் அழிந்தவராக பவித்தார். திருப்பி பூயஹா அஸ்ய க்ஷத்ரஸ்ய உத்சாதனம் சிகீர்ஷிதம் நகலு, திருப்பி அவருக்கு க்ஷத்ரிய குலத்துடைய நாசத்தை பற்றி ஆசை வந்திருக்குமா என்ன? வந்திருக்காது அப்படின்னு முனிவர்களே நினைச்சுக்கிறார். அவருடைய ஆசை வந்து உண்டாகாம இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிறார். நகலு உண்டாகாதுன்னே இவர் சொல்றார். ஏன்னா முன்னாடியே க்ஷத்ரியர்கள் எல்லாம் வதம் பண்ணி கோபம் எல்லாம் அடங்கித்தே வைரம் அடங்கித்தே அப்பேற்பட்ட பரசுராமருக்கு திருப்பி க்ஷத்ரிய குலத்தை இல்லாம பண்ணணும்னு சொல்லிட்டு வருவர் ஆக மாட்டாரே அப்படின்னு இவன் நினைச்சுக்கிறார். ஏவம் உத்வார்க்யமாதாய பார்கவம் பீம தர்ஷனம் ரிஷயோ ராம ராமேதி மதுரம் வாக்கியம் அப்ருவன். அப்போ இப்படி இப்படியே ரிஷிமார் எல்லாம் பேசிட்டு என்ன பண்றது தெரியாம என்ன பண்றா, என்ன வந்தாலும் வந்தவர் முனிவர் அல்லவா, அவருக்கு சமாதானமாக நம்மளுடைய மரியாதை காட்டண்டாமா? எப்பவுமே நம்மளுடைய எதிரி ஆத்துக்கு வந்தா கூட அவருக்கு வேண்ட அதிதி மரியாதை, பின் அவளுக்கு வேண்ட உபச்சாரங்கள் எல்லாமே பண்ணணும். அது நம்ம மனசுல வைரம் வச்சுட்டு இருக்கப்படாது. இப்போ நம்மளையே இல்லாம பண்றதுக்கு ஒருத்தர் வந்தால் கூட அவளை நம்ம என்ன பார்த்துட்டோம்னா அவளுடைய வைரம் அடங்கிடும் இல்லையோ. அப்படிதான் இவா காட்டித்தரா. முனிவர்கள் எல்லாம் வேகம் போய் அர்க்கியம் ஆதாய பீம தர்ஷனம், பயங்கரமான ரூபியான அந்த பரசுராமரை பார்த்து நேர போய் அர்க்கியத்தை எடுத்துட்டு சௌமியமா மதுரம் மதுரமாக என்ன சொல்றா, ராம ராமா ராம ராமா, பரசுராமர்னே சொல்லலைங்க ராமர் அப்படின்னா சொல்றா, ராம ராமேதி மதுரம் மதுரமான ராம ராமா அப்படின்னு விழிச்சு கூப்பிட்டுண்டே வாக்கியம் அப்ருவன் கூப்பிட்டுண்டே அவன் முள்ள முள்ள அர்க்கியத்தெடுத்துன்னு நடக்கிறார். அவர் முன்னாடியே பக்கத்துக்கு போறார். இவா முனிவர்கள் எல்லாருமா சேர்ந்து, வசிஷ்ட போன்ற முனிவர்கள் எல்லாம் சேர்ந்து ராம ராம ராம ராம ராம ராமான்னு சொல்லி சொல்லி சொல்லி அந்த அர்க்கியத்தை எடுத்துட்டு போறான். பிரதிகிரிஹ்ய துதாம் பூஜாம் ரிஷி தத்தாம் பிரதாபவான் ராமம் தாசரதிம் ராமோ ஜாமதக்னியோப்யபாஷத. ரிஷி தத்தாம், ரிஷிகள் எல்லாம் தத்தமான கொடுத்ததான அந்த தாம் பூஜாம் அந்த உபசாரத்தை பிரதிகிரிஹ்ய ஏற்றுக்கொண்டு பிரதாபவான், பிரதாபசாலியான, பிரதாபவானா உலகம் புகழ் பெற்ற, உலகத்திலேயே புகழ் பெற்ற ஜாமதக்னியஹ ஜமதக்னி புத்திரனான ராமஹ, ராமஹான பரசுராமர், பரசுராமர் தாசரதிம் ராமம் தூ அப்யபாஷத. இதனடா இது என்ன அர்த்தம்னா, தசரதகுமாரனான ஸ்ரீ ராமர்ட்ட மட்டும் ராமம் தூ அப்படின்னு சொல்ற ராமர்ட்ட மட்டும் அப்யபாஷத இப்படி ஒரு வார்த்தை அருள் பண்ணினார் அப்படிங்கிறார். இது என்னடா, ரிஷிகள் எல்லாம் வந்து உபச்சாரம் பண்ணி அர்க்கியம் பாத்தியம் எல்லாம் கொடுத்து அந்த உபச்சாரத்தை எல்லாம் மனசோட வாங்கிட்டார். இந்த கோபமும் இல்லாமல் ஜொலிக்க கூடின அந்த பரசுராமர் அதுக்கப்புறம் ராம் தாசரதிம் ராமம் அப்படின்னு எடுத்து சொல்றா. ஏன்னா ராமஹா தாசரதிம் ராமம், ரெண்டு ராமா வருதே இல்லையோ, ராம் தாசரதிம் ராமோ அப்படிங்கறதுனால தாசரதி ராமானா ஸ்ரீராமர் ராமச்சந்திரர் அப்படின்னு எடுத்துக்கலாம். சாதா ராமர்னா பரசுராமர் என்று எடுத்துக்கலாமே. அதனாலேயே தாசரதிம் ராமம் எடுத்து வால்மீகி முனிவர் சொல்றார். நம்மளுக்கு கன்ஃபியூஷனே இருக்கப்படாதுன்னு அதனால்தான் ராமாயணம் ரொம்ப உத்தமம் என்று சொல்றது. ராமாயணத்துல சந்தேகத்துக்கு ஒரு இடமே இருக்காது நம்மளுக்கு. அப்படி ஒவ்வொரு விஷயங்களும் சின்ன மைன்யூட்டான சின்ன சின்ன விஷயங்கள் கூட விஸ்தாரமா ஒரு ஸ்லோகமாவே அமைச்சு தந்திருக்கார். அழகான 24,000 ஸ்லோகங்கள், சொச்சம் போன்ற ஸ்லோகங்கள் இருக்கக்கூட ராமாயணத்துல. அப்ப சொல்ற ராமஹா தாசரதிம் ராமம் தூ பரசுராமர் தசரத குமாரனான ஸ்ரீ ராமர்ட்ட மட்டும் அப்யபாஷத, ஒரு வார்த்தையை சொன்னார், இப்படி ஒரு வார்த்தையை சொன்னார் அப்படின்னு அந்த சர்க்கத்தை பூர்த்தி ஆவறது. இத்யாசே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே ஆதி காவியே பாலகாண்டே சதுசப்ததிம சர்க ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம. அப்போ இந்த சர்க்கத்துல நம்ம வந்து பரசுராமர் இவ வந்து கல்யாணம் முடிஞ்சு திருப்பி வரத பரசுராமரை பார்த்தார் அப்படிங்கறது வரைக்கும் தான் இந்த சர்க்கம். மேல்கொண்ட என்ன பரசுராமன் ஸ்ரீராமர்ட்ட சொன்னார், ஸ்ரீராமர்ட்ட மட்டும் என்ன சொன்னார் அப்படி எடுத்து சொன்னா தானே நம்மளுக்கு தெரியும். இல்லாம பொதுவா சொல்றது பரசுராமர் எல்லாருக்கும் மங்களம் உண்டாகட்டும் அப்படின்னு தான் சொன்னா ஓகே, அது சாதாரண விஷயமா எடுத்து. இந்த பரசுராமர் ஸ்ரீராமர்ட்ட இன்னொரு வார்த்தையை சொன்னார். அந்த என்ன வார்த்தையை சொன்னார், பரசுராம வாக்கியம் அப்படிங்கறதே பரிபூர்ணமா 75வது சர்க்கத்துல அருள் பண்ணியிருக்கார் வால்மீகி முனிவர். அது நாளைக்கு அனுபவிக்கலாம். ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம ஆஞ்சநேய சுவாமின ஜெய. ஏதி ரூபன்னு தய சூசேதவோயினவும் சோதம ராம ராம நாத்தரமாபவ சாதரமீதனு நளினதலேஷன ராம ஸ்ரீரகுநந்தன சீதாரமணாஷ்ரிதஜன போஷக ராம ராமா பாசுகவர சத்குணமுனு பத்ராதீஸ்வர ராம வாசவனுத ராம தாச கோஷக வந்தனம் அயோத்யா ராம தாசார்த்தித மாசபயமசங்கவே சுஸ்தி பிரஜாபியஸ் பரிபாலயந்தாம் ந்யாயேன மார்க்கேண மணிம் மகேஷாஹ கோப்ராமணேப்யஃ சுபமஸ்து நித்யம் லோகா ஸமஸ்தா ஸுகினோ பவந்து காலே வர்ஷது வர்ஜன்யஃ பிருத்வீ சஸ்யசாலினி தேசோயம் க்ஷோபரஹிதஃ ப்ராஹ்மணா சந்து நிர்பயாஃ அபுத்ராஃ புத்ரிணஃ சந்து புத்ரிணஃ சந்து பௌத்ரிணஃ அதனா சதனா சந்து ஜீவந்து சரதாம் சதம் சரிதம் ரகுநாதஸ்ய சதகோடி ப்ரவித்தரம் ஏகைகமக்ஷரம் ப்ரோக்தம் மஹாபாதகநாசனம் ஷ்ருண்வன் ராமாயணம் பக்த்யா யஃ பாதம் பதமேவ வா சயாதி ப்ரஹ்மணஸ்தானம் ப்ரஹ்மணா பூஜ்யதே சதா ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயாஃ பதயே நம யன்மங்களம் சஹஸ்ராக்ஷே சர்வதேவ நமஸ்க்ருதே விருத்ரநாசோ சமபவத் தத்தே பவது மங்களம் மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாத்மனே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம். அமிருதோத்பாதனே தைத்யான் க்னதோ வஜ்ரதரஸ்ய யத் அதிதிர்மங்களம் ப்ராதாத் தத்தே பவது மங்களம். த்ரீன் விக்ரமான் பிரக்ரமதோ விஷ்ணோரமித தேஜசஹ யதாசீன் மங்களம் ராம தத்தே பவது மங்களம். ரிஷயசாகராத்வீபா வேதாலோகாதிஷஷ்சதே மங்களானி மகாபாஹோ திஷந்து தவ சர்வதா காயேன வாசா மனசேந்திரேர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதிஸ்வபாவாத் கரோமி யத் யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயே தத். அபராத சஹஸ்ராணி க்ரியந்தே அர்ஹநிஷம் மயா தானி சர்வாணி ஹே தேவ க்ஷமஸ்வ புருஷோத்தம கரகரணகிருதம் வா காயஜம் கர்மஜம் வா சமணநயனஜம் வா மானசம் வா பராதம் விஹிதம் அவிஹிதம் வா சர்வமேதத் க்ஷமஸ்வ ஜெய ஜெய கருணாப்தே ஸ்ரீ மகாதேவ சம்போ யதக்ஷர பரப்ரஷ்டம் மாத்ராஹீனம் து யத் பவேத் தத் சர்வம் க்ஷம்யதாம் தேவ நாராயண நமோஸ்துதே. விசர்க பிந்து மாத்ராணி பத பாதாட்சராணி ச நியூனானி சாதிரிக்தானி க்ஷமஸ்வ புருஷோத்தமாம். சர்வே பவந்து சுகினஹ சர்வே சந்து நிராமயஹ சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கச்சித் துக்க பாக் பவேத். ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ஹரே ராம ஹரே ராம ராம ராம ஹரே ஹரே ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே ஹரே ராம ஹரே ராம ராம ராம ஹரே ஹரே ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண